अस्मद्गुरु परम्परायै नमः। कौन है पादुरा सरस्वत श्लोक है? பாதுவியே, நீ ராமனோட கூட இருந்திருந்தா ராமன் கரபூஷணால் வதத்தையோ பாலி வதத்தையோ ராவண வதத்தையோ பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு எதிரிகள் மேலே கூட விக்கிரகம் கிடையாது, கருணைதான் உண்டு. அதனால உன்னை பரதன்ட்ட கொடுத்து அயோத்தியா மக்களை ரட்சிக்கிறதுக்காக ராமர் அனுப்பிட்டார் அப்படிங்கறத பார்ப்போம். அத ஒரு பரதனுக்கு முடிசூட்டு விழாவாக மகுடமாக இந்த பாதுக ஆச்சு. அதனால கைகேயினுடைய முதல் வரமானது பிராப்தமாச்சுங்கிறதையும் பார்ப்போம். அதற்கு மேலே இன்றைய ஸ்லோகமான பாதாம்புஜாத்விகளிதம் பரமஸ்ய பும்சஹ த்வாமாதரேண விநிவேஷ்ய ஜடாவலாசே அங்கீசகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிசஸ்ய காந்திம். அதாவது ஹே மணிபாதரக்ஷே, நவரத்னங்களாலே இழைக்கப்பெற்ற பாதுகையே, பரதா பரதாழ்வானவர் பரமஸ்ய பும்சா, மிக உயர்ந்த பரமபுருஷனான ஸ்ரீராமபிரானுடைய பாதாம்புஜாது தாமரச புஷ்பம் போலே இருக்கிற அந்த ஸ்ரீராமனுடைய திருவடியிலிருந்து விகழிதாம் நழுவி போய் துவாம் ஹே பாதுகையே உன்னை ஆதரேண மிக பிரீத்தியோட ஜடா கலாபே அந்த தலை முடியிலே வைத்து நீவேசிய வைத்து கொண்டு கங்கா கங்கையினாலே அதிர்ந்த ஏறப்பட்டிருக்கிற சிரசா தலையை உடையதாயிருப்பவனான கீரிசஸ்ய சிவபிரானுடைய காந்தின் ஒரு அழகை அங்கீகார அடைந்தது போல் இருக்கிறது என்று அத்தியற்புதமாக சாதிச்சிருக்கார். ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்திருந்த சமயத்திலே ஸ்ரீ ராமபிரானிடத்திலிருந்து பரதன் பாதுகையை சிறமேல் எழுந்திருளப் பண்ணி கொண்டு வந்தாலே அந்த பாதுகை ஏற்கனவே ஸ்ரீராமனிடத்தில் இருந்ததா இல்ல அயோத்தியிலிருந்து பரதர் ஏழப்பண்டு வந்தாரா அப்படின்னா, இதே சமர்ப்பண பத்ததியிலே இரண்டாவது ஸ்லோகத்திலே ஸ்ரீ தேசிகன் பாதுகையை சாத்தி கொண்டுதான் ஸ்ரீராமபிரான் காட்டு கிழந்துள்ளதாக சாதிச்சிருக்கிறதுனால அந்த பாதுக ராமன் அயோத்தியை விட்டு வனவாசம் புறப்படும் போதே அதை சாத்திட்டு வந்தார்ங்கிறது ஸ்பஷ்டமா தெரிகிறது. அந்த பாதுகையத்தான் இப்போ பரதன் தாங்கியிருந்தான். அதிரோகாரிய பாதாபியான்னு அந்த ராமனை சாத்தி கொள்ள சொல்லி அந்த திருவடியிலிருந்து தம் தலையிலேயே வாங்கி கொண்டார். அந்த திருவடியிலிருந்து வந்த அந்த பாதுகையானது சிரசிலே பரதன் வாங்கி கொள்ளும் போது எப்படி இருந்ததுன்னா, பெருமாள் திருவடியிலிருந்து பெருகிய அந்த ஆகாச கங்கைய சிவன் எப்படி தன்னுடைய ஜடாமுடியில் தரித்தானோ அதை போல் இருந்ததுன்னு அது அற்புதமான ஒரு உண்மையை காட்டுறார். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலிருந்து அந்த பாதுகையை ஏழ பண்ணிக்கும் போது ஆச்சாரியன் திருவடியிலே சாத்திண்டு அந்த திருவடியோடு சிஷ்யனுடைய சிரசிலே ஆச்சாரியன் அந்த பாதுகையை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரிகிறது. இப்போ பரதன் இந்த மணி பாதுகைய அவனுடைய சிறமேற் கொண்டது எப்படி தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா விளக்குறது ஸ்லோகம். ஏ மணி பாதுகையே, பரமபுருஷன் ஸ்ரீராமன், அவன் பரபிரம்மம், அவன் புருஷோத்தவன், அவன்தான் சாட்சாத் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அவன் திருவடியிலிருந்து புறப்பட்டு வந்து பரதன் தலையிலே அமர்ந்தது பாதுகை. பரதன் உன்னை ரொம்ப பக்தி சிரத்தையோட ஆதரவோட தன்னுடைய ஜடாமுடியிலே வச்சுட்டான். அப்போது அவன் எப்படி தோற்றமளிக்கிறான் என்றால், கங்கையை தன் ஜடாமுடியிலே ஏற்றி கொண்ட கிரீசனான அந்த சிவன் போலே தோற்றமளிக்கிறான் ஒரு அத்தியற்புமான பூமியிலும் சொன்னார். கிரீசன் சொல்லப்படுற சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றதான மும்மூர்த்திகளிலே ஒருத்தங்கிற பெருமை அவனுக்கு எப்போதும் உண்டு. அந்த சிவன் ஒரு காலத்துல ஒரு அபவாதத்துக்கு ஆட்பட்ட கதையும் உண்டு. தன்னை ஏதோ எம்பெருமானுக்கு சமன்னு நினைச்சு திருமூர்த்தி சாமின்னு, அதனால விஷ்ணுக்கு தானும் சமன்னு நினைச்சு அவன் எம்பெருமானோட போட்டி போகிறதுக்கும் தயாரா இருந்தான். பாஷண்டிகள் எல்லாம் தப்பாக அவனை விஷ்ணுக்கு சமன்னு சொன்னதுனால இந்த மாதிரியான ஒரு விபரீத எண்ணம் சிவனுக்கு ஏற்பட்டது. அந்த பாஷண்டிகள் எல்லாம் சிவபெருமான் விஷ்ணுவோட உயர்ந்தவன் தான் கண்டபதி ஒரு கதையெல்லாம் லோகத்தில் முழுக்க பரப்பினார். அதுக்கு சிவபெருமான் இடம் கொடுத்து ஒரு பெரிய தப்பு தானே, ஒரு பெரிய பாபம் தானே, ஒரு பெரிய அபவாதம் தானே, அதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இந்த அபவாதம் போகணுமே, அதுக்கான சந்தர்ப்பமாகத்தான் அந்த பிரம்மா ஸ்ரீகர்மாவதாரத்திலே அந்த திருவடிய அலங்கி ஸ்ரீகாஸ்தீபம் கொண்டபோது அதை இதற்கு பிராயசித்தமாக தான் எம்பெருமானுக்கு சமம்னு நினைச்சதான அந்த மிகப்பெரிய பாபத்தை தூக்கிக் கொள்வதற்காக தன் ஜடாமுடியிலே எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெரியதான கங்கையை சிறமேற்கொண்டான் சிவன் வருது. இங்கே நன்னா தெரியுது. இப்போ இந்த கங்கை சிவனுடைய தலைமுடியிலே இருக்கு, அது மிக புனித நீர், அதனால தன் பாபம் போகணும்னு அத சிவசிலே தரித்தான சிவன். இந்த கங்கையைத்தான் பகீரதன் ரொம்ப பாடுபட்டு அதான் பகீரத பிரயத்தனம் இன்னைக்கு கூட சொல்றோம். அது தன் மூதாதையர்களான அந்த சக்கரபுத்திராளுடைய சாம்பல அவர்களெல்லாம் உஜீவனம் பெற வேணுங்கிறதுக்காக அதை பண்ணினாங்கிறது நமக்கு தெரியும். இந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து பெருகிய கங்கையை தன் சிறமேற்கொண்டதனாலே சிவனுடைய பாபம் அவனுடைய அபவாதம் நீங்கிக்குங்கிறதும் பார்ப்போம். பரதனுக்கும் ஒரு அபவாதம் தான். அவன் தானா ஏதோ வேணும்னு அந்த தப்ப பண்ணல, அவனுக்கு பட்டம் சூட்ட போகணும், அவன் ராஜாவாக போகணும், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கைகேயி தசரதத்திலே வரத்தை சேர்த்து பெற்றாள் அல்லவா, அது கைகேயி பரதனுக்கு இழைத்ததான ஒரு பெரிய பாபம். அந்த பாபத்துக்கு பரதனும் ஆளாக ஆனானே, அவளுக்கு பிள்ளையா பிறந்ததுனால, அதனால பரதனுக்கு இது அபவாதமா. அந்த அபவாதத்தை எப்படி போக்குகிறது? எப்படி சிவனுடைய அபவாதமானது கங்கையை தலையிலே கொண்டதாலே நீங்கியதோ, அதே போல ஸ்ரீராமபாதுகளை தன் திறமேற்கொண்ட போது பரதனுடைய இந்த அபவாதம் போச்சான். அது மட்டுமில்ல, சிவன் எம்பெருமானுக்கு சமம்னு போட்டி போட்டான், அது அவனுடைய அபவாதம். பரதன் நாட்டையாளவனு கைகேயி வரம் ஏற்று பெற்றாள். ராமனையும் 14 நிமிஷம் காட்டு அமைக்க, இது ஒரு பெரிய அபவாதம். இது எப்படி நீங்கிட்டுன்னா, சிவன் கங்கையை தன் சிறமேற்கொண்டு அந்த பாபத்தை தீர்த்துக் கொண்டான். பரதன் பாதுகையில் தன் தலைமையில் ஏற்றுக் கொண்டு அந்த கைகேயினால் தனக்கு வந்த அபவாதத்தை போக்கின்றான். இதுக்கு என்ன எது காரணமாயிருக்கு அப்படின்னா, சிவன் தன் திருமுடியிலே திருவிக்கிரமன் திருப்பாதங்களிலிருந்து பெருகியதான அந்த கங்கா ஜலத்தை தன் சிறமேற்கொண்டான். அதே மாதிரி பரதனும் ஸ்ரீராம பாதுகைகளை தன் தரையிலே ஏற்றுக்கொண்டு அந்த ராம பாதுகை ஒளிவெள்ளம் தன் ஜடாமுடியிலே பெருகும்படி பண்ணினான். சிவன் தன் ஜடையிலே கங்கை நீரை ஏற்றான், பரதன் தன் ஜடையிலே பாதுகையை ஏற்றான். சரி, இதனால என்ன பெரிய புருஷார்த்தம் பலன் கிடைக்கும்னா, சிவனுடைய பாபம் போயிட்டு பரதனுக்கு கைகேயினால வந்த அபவாதமும் அந்த பாதுகையை சிறமேற்கொண்டதால போயிட்டான். சரி, இது எப்படி தோற்றமளிக்கிறது, காட்சியளிக்கிறதுன்னு பார்க்கும்போது, சிவபெருமானுக்கு அந்த கங்கை ஜடாமுடியில் இருக்கிறது மிக அழகை கொடுத்ததாம். அதே போல ஸ்ரீராம பாதுகைகளை தன் சிறமேற்கொண்ட போது பரதனுக்கும் அது மிக்க காந்தியை கொடுத்ததாம். சிவனுக்கும் பாஷண்டிகளான அவனுடைய பக்தர்களாலே அவசியம் இல்லாத ஒரு அபவாதம் ஏற்பட்டது. அவன் வாசோமாவே மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். ஆழ்வார்கள் கூட சிவத்தனன், அதாவது வளர்த்தனன் திரிபுரம் எரித்தவன் நம்மாழ்வார்கள் திருவாசிலேயே, இந்த கைகேயினாலே பரதனுக்கு விளைந்ததான இந்த அபவாதங்களுக்கெல்லாம் பரதன் காரணபூதனாக முடியாதே, அது அவ அம்மா பண்ண தப்புதானே அப்படின்னாலும், எப்படி பாஷண்டிகளாலே சிவன் வசத்தின்னு சொல்லப்பட்ட போது அந்த சிவனுக்கு ஒரு அபவாதம் ஏற்பட்டுதோ, அந்த மாதிரி ஆதிசூரர்களெல்லாம் பரதனே ஆட வேணும், ராமன் 16 வருஷம் வனவாசம் போக வேணும்னு கைகேயி கேட்ட வரத்தினாலே பரதனுக்கு அபவாதம் வந்தது. அதுவும் அந்த பாதுகையை தன் சிறமேலே கொண்டதனாலே அது நீங்கிச்சு. இன்னொரு விஷயத்துல சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். பாதுக வனவாசம் ராமன் பண்ணும்போது திடீர்னு எப்படி வந்தது? ராமன் பொந்து போனாரா, இல்ல பரதன் அது அயோத்தியிலே தான் வரும்போது ஏழை கொண்டு வந்தானா? அப்போ காட்டுல திடீர்னு ஒரு பாதுகையை சேகரிச்சுருந்தா, இது பற்றியதான சர்ச்சை நடந்தது. இதற்கு நமக்கு மிக நல்ல ஒரு தெளிவை இதே பத்ததியில 2வது ஸ்லோகத்துல ராமன் அயோத்தியிலேருந்து வனவாசம் வரும்போது சீதைய வாழ்ந்தாமா லக்ஷ்மணனை வாழ்ந்தாமா, ஆனா பாதுகைய வாழ்ந்தான்னு சொல்றாரு. பாதுகைய தானே முன் வந்து சாத்தியிலிருந்து கிளம்பினான். இதனாலே ராமன் வனவாசத்திற்கு வரும்போது அயோத்தியிலிருந்து பாதுகை சாத்தியில் தான் வந்தார் என்று கள்ள தெளிவாக இருக்கு. பாதாம் பிஜாக்கு விபரீதம்னு சாய்ச்சிட்டாரு. அதனால ராமன் வனவாசத்துக்காக புறப்படும் போது எல்லாத்தையும் விட்டார். சீதை லக்ஷ்மணன் கூட வாண்டான்னு சொன்னார், ஆனா அவ பிடிவாத முடிச்சு வந்தா, அதனால அவளை விட்டுட முடியல அவரால். அதே மாதிரி பாதுக தான் என்னமோ வரணும்னு சொல்லல, இருந்தா கூட ராமன் அத பாதுக வரேன்னு கேட்காத போதே அது சாத்தியிட்டு வந்தார். இப்போ அது எதுக்காக சாத்தியிட்டு வந்தார்னா, ஒருவேளை பரதனுக்கு அதை ராஜ்யபாரம் பண்றதுக்காக, அவனுக்கு மகுதமாக சூடுவதற்காக அதை கொண்டு வந்தாரோ என்று நினைக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த ஸ்லோகத்துல அத்தி அற்புதமான விஷயங்களை சொன்னதோட இல்லாம இதனுடைய உட்கருத்தாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆச்சாரியனுடைய பாதுகைய துவாதசி எண்ணிக்கை ஆராதனை பண்றதுக்காக ஒரு சிஷ்யன் வாங்கிக்கிறான்னு, அப்போ ஆச்சாரியனை பாதுகைய சாத்திட்டு சொல்லி அந்த ஆச்சாரியன் திருமதியிலே அந்த பாதுகை இருக்கும் போதே தான் குளிர்ந்து சேமிச்சு அந்த பாதுகையை தான் சிறமையில் கொள்ள வேண்டும் என்பதை இன்றளவும் நாம் அதை ஒரு வழக்கமாக வச்சுருக்கோமே, அது இந்த ராமன் பாதுகையை சாத்திருந்து பரதனுக்கு சில சில அனுகிரகம் பண்ணதுனால இன்றளவும் அது அப்படியே தொடங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சொல்லுங்கள். பன்னிரண்ட சமர்ப்பண பத்ததியின் பன்னிரெண்டாவது பாசரத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை கொடுக்கிறேன். கவிதாத்திய சிம்ஹாய கல்யாண மசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.